அசையும் பொருளிடை அசையா ஜோதியே திருமுகத்தை காட்டிடுவாயே ஈசா புன்னகையால் வரம் அருள்வாயே கருணை மழை பொழிவாயே சிவகுருநாதா கண் கண்ட தெய்வமையா என் குருநாதா கருணை மழை பொழிவாயே சிவகுருநாதா கண் கண்ட தெய்வமையா என் குருநாதா